மேனுறங்க பூந்தோட்டில் தேனுறங்க அன்பே உன் ஞாபகத்தில் எங்கே போய் நான் உறங்க கண்ணோடு தூக்கம் ஏது கண்ணீரில் நீந்துகின்றேன் முல்லையே புதுத்தேன் முல்லையே காற்றில் மரங்கள் சாயும் மலை சாயுமா பூவேனம் காதல் மண்ணில் சாயாதம்மா வெயில் நாளில் நதிகள் பாயும் கடல் காயுமா வாழ்வேனம் காதல் வெள்ளம் காயாதம்மா என் ஜீவனே கார்காலம் இன்னல்கள் இடியோடு வந்தாலும் நீழ்வானம் ரெண்டாகுமா கீழ்வர்க்கம் மேல்வர்க்கம் என்கின்ற வேதங்கள் நேசத்தை துண்டாடுமா உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் விடும் மூச்சும் உனக்காக இல்லை வாழ்க்கை எதற்காக பொன்வானில் நீனுறங்க தேடி வருவேன் கண்ணே நடுராத்திரி நீ இன்றி நாளும் இங்கு சிவராத்திரி நடந்தாச்சு நிலவை தேடி பல ராத்திரி நான் காண வேண்டும் நவராத்திரி நீ காத்திரு எதிர்பார்த்திரு அன்பே என் பாட்டுக்கு அன்றாட முன் பார்வை ஆதார சுதியல்லவா உன்னே உன் தோல் சேர முடியாமல் தடை போடும் பொல்லாத விதியல்லவா அதை மாற்றுவேன் உனை தேற்றுவேன் அடி ஊரா தடுத்தாலும் உயிர் காதல் அரங்கேறும் பொன்வானில் மீனுறங்க பூந்தோப்பில் தேனுறங்க அன்பே ஞாபகத்தில் எங்கே போய் நான் உறங்க கண்ணோடு தூக்கம் ஏது நீயே கண்ணீரில் நீந்துகின்றேன் தேன் முல்லையே புதுத்தேன் முல்லையே